ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ. ನಮೋ ನಾರಾಯಣ. ವಿ ಆರ್ ಕಂಟಿನ್ಯೂಯಿಂಗ್ ಟು ಎಂಜಾಯ್ ಕುಲಸೇಖರ ಆಳ್ವಾಸ್ ಮುಕುಂದಮಾಲ. ಪೆರುಮಾಳ್, ಹಿ ಹ್ಯಾಡ್ ಆಸ್ಕ್ ಫಾರ್ ದ ಕಾಂಟೆಂಪ್ಲೇಷನ್. ಆಳ್ವಾರ್ ಆಸ್ಕ್ ಫಾರ್ the complete contemplation at all times of Hari. Chintayami Harimeva Santatam, in the 8th verse he had addressed his mind. Now Perumal says that Rudran, Indran, they all give Pashu, Putram, Dhanam, the wealth, material wealth. People pray to them and they live happily, wealthily, with all the comforts. And what are you going to get by Harimeva Chintayami? Only thinking on of Hari, contemplating on Hari. And what is it that you get? And Alvar responds in this verse. Verse number 9. ಕರಚರಣ ಸರೋಜೆ ಕಾಂತಿಮನ್ ನೇತ್ರ ಮೀನೆ ಶ್ರಮ ಮುಷಿ ಭುಜ ವೀಚಿ ವ್ಯಾಕುಲೆ ಅಗಾಧ ಮಾರ್ಗೆ ಹರಿ ಸರಸಿ ವಿಗಾಹ್ಯ ಪಿಯ ವಿಗಾಹ್ಯಾ ಪಿಯ ತೇಜೋ ಜಲೌಘಂ ಭವಮ ಭವ ಮರು ಪರಿಖಿನ್ನ ಖೇದ ಮಧ್ಯ ತ್ಯಜಾಮಿ ಕರಚರಣ ಸರೋಜೆ ಕಾಂತಿಮನ್ ನೇತ್ರ ಮೀನೆ ಶ್ರಮಮುಷಿ ಭುಜವೀಚಿ ವ್ಯಾಕುಲೇ ಗಾಧಮಾರ್ಗೆ ಹರಿಸರಸಿ ವಿಗಾಹ್ಯ ಪೀಯ ತೇಜೋ ಜಲೌಘಂ ಭವಮರು ಪರಿಖಿನ್ನ ಖೇದ ಮಧ್ಯ ತ್ಯಜಾಮಿ. ಹಿಯರ್ ಹೀ ಸೇಸ್ ದ ಐ ಹ್ಯಾವ್ ಬೀನ್ ಸಫರಿಂಗ್ ಇನ್ ದ ಸ್ಕಾರ್ಚಿಂಗ್ ತಾಪಂ, ಸಂಸಾರ ತಾಪಂ, ಸಂಸಾರಿಕ್ ಅಫ್ಲಿಕ್ಷನ್ಸ್. ಇಟ್ಸ್ ಲೈಕ್ ವಾಕಿಂಗ್ ಇನ್ ದ ಡೆಸರ್ಟ್ with no semblance of water anywhere. It's extremely hot, scorching, suffering. In that, there is absolutely no shadow, and it is so hot, and I'm so heated up. I am in desperate need of a droplet of water when there is no vicinity of that. Adhyatmikam, adibhautikam, adidaivikam, the tapatrayam have been scorching me. When that is the case, when somebody is there like that, in that scorching summer, suddenly he sees a pond, beautiful, cool pond, and that's crystal clear. Not only that, that pond is filled with such a beautiful, freshly bloomed lotus flower which has just bloomed. Not one, several. And in that crystal clear water, he enters and he first drinks the water, washes his face, and slowly he enters up to knee deep. And then when he enters, he sees the beautiful fish, and he sees also the waves of the pond hitting him, and it's so lovely. He enters further and it hugs him, the waves, and he is reminded, and it is going deep and deep and nice, and it's so cool. It's giving such an anubhavam for him. When he was seeking just a drop of water to get rid of his heat, it is in plenty now, and he is immersing himself in the refreshing, joyous experience of the pond. And he says that pond is known as Hari. ஹரி சரசி விகாஹ்யா அபிய தேஜோ ஜலௌகம். அண்ட் இட்ஸ் த வேர்ட், எவ்ரி வேர்ட் இஸ் சோ பியூட்டிஃபுல். கர சரண சரோஜே, த கரம், த திருக்கைகள், த லிம்ஸ், த ஹேண்ட் அண்ட் த திருவடி, த லோட்டஸ் ஃபீட் ஆர் லைக் த பாம்ஸ் ஆர் லைக் த லோட்டஸ் ஃப்ளவர் விச் இஸ் ஜஸ்ட் ஃப்ரெஷ்லி ப்ளூம்ட். கரச்சரண சரோஜே, காந்திமன் நேத்திர மீனே, த காந்தி, த எஃபல்ஜன்ஸ், த ஷைனிங், த லஸ்டர் விச் ஆர் தோஸ் டூ பியூட்டிஃபுல் லார்ஜ் லாங் டாட்டிங் கரியவாகி புடை பறந்து மிளிர்ந்து செவ்வரியோடி நீண்ட பெரியவாய கண்கள் என்னை பேரமை செய்தனவே. திருப்பாநாழ்வாசேஷ், த டார்க் வெல் லைட் அவுட் வெல் ஸ்ப்ரெட் லாங் டாட்டிங் சார்மிங் அண்ட் ட்விங்க்லிங் டிவைன் மெஜஸ்டிக் காருண்யம் ஐஸ் தட் இட்ஸ் லைக் த பியூட்டிஃபுல் ஃபிஷ் மீன் கண்கள் அண்ட் இட் ஹஸ் காட் த ரெட்டி லைன்ட் பிகாஸ் ஆஃப் இஸ் வாத்சல்யம். காந்திமன் நேத்திர மீனே ஸ்ரம முஷி, இட் ரிமூவ்ஸ் இட் அலீவியேட்ஸ் இட் கிளியர்ஸ் ஆல் த ஸ்ரமம் ஆல் த டயர்ட்னஸ் த வியரினஸ் த தாபம் இட் ரிமூவ்ஸ். புஜ வீச்சி வியாக்குலே, புஜ வீச்சி வியாக்குலே த புஜம் த ஸ்ட்ராங் ஷோல்டர் த வித் த லிம்ஸ் இட் ஜஸ்ட் லைக் த வேவ்ஸ் தட் கம் அண்ட் ஹக் யூ அண்ட் திஸ் வேவ்ஸ் ஆர் த அலைகள் சஞ்சலம் பிகாஸ் த வேர்ட்ஸ் த வேவ்ஸ் ஆர் கமிங் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் லைக் த சினிசாய்டல் வேவ். சிமிலர்லி த ஷோல்டர்ஸ் ஹவ் காட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வித் த பைசெப்ஸ் அண்ட் த லிம்ஸ் அண்ட் இட் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். அண்ட் அகாத மார்கே ஹரிசரசி, இட்ஸ் காட் இட்ஸ் கம்ப்ளீட்லி டீப் த பரத்வம் த பரதத்வம் விச் இஸ் டீப் இட்ஸ் இன்காம்ப்ரஹென்சிபிள் அந்த பகிஷ்சதத் சர்வ வியாப்ய நாராயணஸ்திதஹ த திவ்ய ஆத்மஸ்வரூபம் த திவ்ய கல்யாண குணம்ஸ் த ரூபம்ஸ் திவ்ய மங்கள விக்கிரகம் த நேம்ஸ் த ஃபார்ம்ஸ் த குணாஸ் ஹீ இஸ் சிம்ப்ளி இம்மெஷரபிள் இன்காம்ப்ரஹென்சிபிள் யதோ வாசோ நிவர்த்தந்தே அப்ரா ஆப்ய மனசா சஹ. த வேதாசேஸ் வேர் த வேர்ட்ஸ் cannot reach, the where the mind cannot reach, the words also fail, or the words cannot reach, the mind also fails. Yato vacho nivartante apra apya manasa saha anandam brahmano vidvan nabibeti kutaschaneti. So the mind and the speech try to reach the measure of parabrahmam and reach, come back without success. That Paramatma's Anandam, one who knows that, one who understands the Paramanandam, the Anandam at Parabrahman, the Paramatma's Anandam would not be scared of, would not be fearful of anything and anyone. Anandam Brahmano Vidvan Navibeti Kutaschaneti. The one who understands the Anandam of Brahman and Anandam at Brahman would not be scared, fearful of anything and anyone. With that Hari Sarasi, that Hari, the pond called Hari, the refreshing, exquisitely joyous experience, immersing in that pond, Vigahya, immerse, Mulgi, Snanam Seidhi. So immerse himself, Alvar, in the divine saras of Hari, immersing in the Kalyana Gunas, immersing in the beauty, immersing in the Swarupam, Divya Atma Swarupam of Perumal, Tejo Jalaugam, the Pirimeni in Gunamagi or a Jala, Tejas Jala Samuham, the Tejas, the effulgence, which is of Pirimeni, which is of his Kalyana Gunas, which is of Brahman, that He is personified as the water. And that apiya, he drinks more and more. Insatiable, he drinks. He immerses himself as well as he drinks. Bhavamaru parikhinna, samsara, mrigandara, marughantaram. This bhavamaru, this samsaram, the samsaric afflictions, the worldly life, the births and deaths, and this is like a hottest desert, and that khedam, that samsarika dukkham, this dukkham khedam adyatyajami, I am leaving it now, I am discarding it now right now, because of my immersing myself into the beautiful, cool pond with the lotus flower of his karam, of his charanam, and the fish like the most beautiful long darting eyes, the waves of the pond which reminding me of the inviting shoulders of the Lord that hug me, and he is reminded of the deep, wonderful, majestic Bhagavat Tattvam when he thinks about the depth of the pond and the refreshing experience of the pond. He drinks its nourishing waters, which makes him think that it is like traveling in the desert and drinking to the heart's content the water. And all that, now because of that, the samsaric afflictions are vanished, are completely extinguished. The afflictions of the tapatrayam, the adhyatmikam, adibhaudikam, adidaivikam, the tapatrayam. And Kulasegara states that the Hari Saras, the cool pond, has completely cured him of samsara tapam. Trivaimali Namalva says, Mayakuta Vamana Vinayen Khanna Kan Kai Kal Tuya Seya Malargala Chodi Vachevai Mugilada Shayal Shama Tirimeni Tan Pashadaya Tamarainil Vasat Tadabol Varuvane Varunal Kana Varaye. Trivaimali 8.5.1. He says, Bhagavane, the one who is smart, capable of performing Ascharya Leelas and Cheshtitams, the one who appeared as Vamana, the one who is the chief of this Pavi, even for this Pavi, you are the chief. Pavam Pandina Adiyenik Talaiva, your Tirikkangal, the beautiful eyes, Tirikkaigal, the limbs, Kan, Kai, Kal, the feet, are all like the pristinely pure red, freshly bloomed lotus flower. Tuya Cheya Malargalai and Jodi Chevvai, that why, the red coral mouth, is the shining Tripavanam, the coral, and it's like the bud of the flower, the mukku, the pukkalin arumbu, the it's just coming out, that bud is your lips, and the kanti, your dark blue-hued Tirumeni, Divya Saundaryam of the Tirumeni, Divya Mangala Vigraham, is like the Tamara Yilai, the green leaf which engulfs the lotus flower. So I can say that you are like the pond of the fresh lotus flowers, several flowers. That majestic beauty, you should come at least one day for me to see physically. Orunal kana varaye, Namalvar says. But here, Kulasegar Alvar immerses himself in such a beautiful pond. What a wonderful verse. And what else is required other than this? I have not thought of any idara devata, and I thought of only Hari. And because of that, I am able to get rid of the samsara tapams. Either a devata might give a few hundred dollars, but that would get spent, and I would be continuing to suffer the samsaric afflictions again and again and again, just like the Idara devatas. Is there anyone who can buy my samsaric afflictions and get me cured other than Hari? Kavitarkika Simmaya Kalyana Gunashaline Srimate Venkateshaya Vedanta Gurave Namaha. ஆழ்வார் எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஹரே கிருஷ்ணா.